Oh, butterfly, butterfly. நீ எனக்கோர் குழந்தை, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நீ எனக்கோர் குழந்தை, அன்பே ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நீ எனக்கோ குழந்தை, மடியில் நானுனை தாங்கி படிப்பேனே. புதிதாய் இனிதாய் கவிதை, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. சோகங்கள் இனிய காற்று வீசும் போது கலையும் மேகங்கள், இலை உதிர்ந்த பின்பு மீண்டும் பூக்கும் வசந்த காலங்கள், அன்று உனது கண்கள் எழுதி பார்க்கும் இளமை கோலங்கள். இனிமேல் சொர்க்கந்தான் அது நம் பக்கந்தான் இணைந்தே. குயிலே பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, அன்பே ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அணைகள் தாண்டி அலைகள் பாயும் நதிகள் அல்லவா, துணிவு என்னும் துணையை கொண்டு விதியை வெல்லவா. இங்கு இனிமை பாதி கொடுமை பாதி மனிதர் வாழ்விலே, என்றும் மழையும் தோன்றும் வெயிலும் தோன்றும் நெடிய வானிலே. கலங்கும் கண்ணென்ன மயங்கும் நெஞ்சென்ன நினைத்தால் நிறைவேறும் திருநாள் வரலாம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, அன்பே ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அன்பே ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, நீ எனக்கோ குழந்தை. மடியில் நான் உன்னை தாங்கி படிப்பேனே, புதிதாய் இனிதாய் கவிதை. அன்பே ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.